நற்றினை உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜெகஜோதி பார்வையற்றோருக்கான வாசிப்பாளர் வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ஜாஃபர். ஜெகஜோதி பார்வையற்றோருக்கான வாசிப்பாளர் வட்டம் என்பது திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் இயங்கி வரக்கூடிய பார்வையற்றோருக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கு உதவி வரக்கூடிய தன்னார்வலர்களை கொண்ட ஒரு நட்பு வட்டமாகும். இந்த நட்பு வட்டத்தின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு பயிற்சிகளும் பல்வேறு பாடப்புத்தகங்களை பதிவு செய்தல் போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த ஆண்டு இதே டிசம்பர் மாதம் துவாக்குடியில் உள்ள NIT-யில் பார்வையற்ற மாணவர்களுக்கான 5 நாள் கணினி பயிற்சி வகுப்பினை நடத்தினோம். அந்த கணினி பயிற்சி வகுப்பில் சுமார் 50-க்கும் மேற்பட்ட பார்வையற்றோர்கள் கலந்து கொண்டு அடிப்படை கணினி அறிவினை பெற்றார்கள். அந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கு ஆகக்கூடிய செலவில் ஒரு பெரும் தொகை நம்முடைய நற்றிணை குடும்ப உறவுகள் மூலமாக 20,000 ரூபாய் கிடைத்தது. அந்த தொகையினை கொண்டு அந்த பயிற்சி வகுப்புகளை மிக சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடத்துவதற்கு அது உதவியாக இருந்தது. அதேபோல் இந்த ஆண்டும் டிசம்பர் மாதம் 26 முதல் 30 வரை 5 நாட்கள் பார்வையற்ற மாணவர்களுக்கான கணினி பயிற்சியினை அதே துவாக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் NIT-யில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். தாங்கள் கடந்த ஆண்டு தந்து உதவியது போல இந்த ஆண்டும் தந்து உதவினால் இந்த பயிற்சியையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். கணினி அறிவினை பெறுவதன் மூலமாக பார்வையற்ற மாணவர்கள் தங்களுடைய கல்வியை சிறப்பாக பயில்வதற்கும் வேலைவாய்ப்பிற்கு தயாரித்துக் கொள்வதற்கும் வேலை வாய்ப்பு கிடைத்தால் தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்வதற்கும் அந்த கணினி அறிவு என்பது ஒரு உதவியாக அமையும். எனவே தாங்கள் தங்களால் முடிந்த அளவு நிதி உதவி வழங்கி உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆம் நேயர்களே, நேசக்கரம் நீட்டிடுவோம், முடிந்தவரை உதவிடுவோம். உதவிக்கரம் நீட்டும் அன்பு உள்ளங்கள் www.natrini.org என்ற நமது இணையதளத்தில் உள்ள நிதி உதவிக்கு என்ற மெனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள நற்றினை அறக்கட்டளை வங்கி கணக்கு எண்ணில் பணம் செலுத்தலாம். இந்தியாவிற்குள் உள்ள வங்கிகள் மூலமாக மட்டுமே பணம் செலுத்த வேண்டும். தாங்கள் அளிக்கும் ஒவ்வொரு சிறு தொகையும் ஒரு மாணவனின் கல்விக்கண்ணை திறக்க பேருதவியாக இருக்கும். மனிதனுக்கு மனிதன் உதவிடுவோம், மனிதநேயம் காத்திடுவோம். ஆ, மனிதனுக்கு மனிதன் உதவிடுவோம், மனிதநேயம் காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.